ராஜா மகள் ரோஜா மகள் ராஜா மகள் ரோஜா மகள் வானில் வரும் வெண்ணிலா வாழும் இந்த கண்ணிலா கொஞ்சம் மொழி பாடிடும் சோலை குயிலா ராஜா மகள் ரோஜா மகள் ரோஜா மகள்